பார்க்கவே மாட்டேன். ஓஹோ நெஞ்சது கொஞ்சம் நில்லம். நான் காணவில்லையே பார்த்தேன், அது காணவில்லையே வேட்டேன். ஒரு கோடி மின்னலை பார்வை ஜன்னலால் வீசு சொல்லியா கேட்டேன், இனி நிலவை பார்க்கவே கொஞ்சம் நில்லம்மா.